కరుణాకరసూరీంద్రగరువర్యపదాంబుజాం నవనీతనటోత్తంసాం గురుపంక్తి శ్రియన్నుమహా. ஸ்ரீ லக்ஷ்மி தேவியினுடைய சிந்தனைக்கு இனியதான சீர்களை அவளுடைய ஸ்ரீநாமங்கள் மூலம் அனுபவிச்சிருக்கோம் வாரந்தோறும். அந்த வரிசையில இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 32வது திருநாமத்தின் அர்த்தங்களை பார்ப்போம். அனகா அப்படிங்கிற திருநாமம் இது. ஸ்ரீ லக்ஷ்மி தேவி நம்மளுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் பல. எப்பேற்பட்ட தப்ப நாம் பண்ணியிருந்தாலும் க்ஷமாவாக இருந்து பொறுத்து அருள்கிறாள். இந்த பொறுமையை அவதாரந்தோறும் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே எல்லா அவதாரங்கள்லயும் எம்பெருமானோடையே வர க்ஷீரோத சம்பவாவாக இருந்து கொண்டு எல்லா அவதாரங்களையும் எம்பெருமான் பாபிகளை தண்டிக்கணும்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் அளித்தாரா அப்படின்னு உறுதிப்படுத்த அனுக்கிரக பராவா கூடையே இருக்க. இந்த லக்ஷ்மி தேவி இந்த இகலோகத்துல நாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக புத்தியாக இருந்து கொண்டு நல்ல புத்தியையும் நம்மளுக்கு கொடுக்கிறாள் அப்படிங்கிற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இப்பேற்பட்ட லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்றதுக்குனே காத்துருக்கா. ஒரு கால் எம்பெருமான் செய்யக்கூடிய அனுகிரகத்தை காட்டிலும் இவள் செய்யக்கூடிய அனுகிரகமானது நம்ம கிட்டக்க தயாரா ஓடி வருதாம். அததான் இன்றைய திருநாமத்துல நாம் அனுபவிக்க போறோம். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு கட்டம் சமுத்திர கரைக்கு எம்பெருமான் ராமன் வந்து சேர்ந்தார். குரங்குகளோட முகாம் போட்டிருக்கார் இந்த இடத்துல. கண்ணேன் சீதையை அப்படிங்கிற சேதிய ஹனுமார் வந்து சொன்னதுக்கு அப்புறம் ராமர் சமுத்திர கரைக்கு வந்துட்டார் அப்படின்ற சேதி தெரிஞ்ச உடனே ராவணன் ஒரு சபையை கூட்டுகிறான். என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்க அந்த சபையில வந்து பல பேர் பல விஷயங்களை ராவணனுக்கு சொன்ன. இந்திரஜித்து மகாபார்ஷ்வன் போன்றவர்கள்லாம் மனுஷியன் கிட்டக்க என்ன பயம், கேவலம் மனுஷியன் தானே, நாம் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுடலாம் ரொம்ப சுலபமாக அப்படின்னு சொன்ன. பல பேர் பல கருத்துக்களை சொல்றான். அந்த சமயத்துல விபீஷண ஆழ்வான் மட்டும் ராவணன் செய்யறது தப்பு அப்படின்னு உணர்த்த முயற்சி பண்ணார். ராவணனுக்கு இது பிடிக்கல. நீ துரோகி அப்படின்னு விட்டார் விபீஷணரை பார்த்து. குல துரோகிணி இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. உங்க அண்ணன் ஒரு வேலை பண்ணினா அத ஆதரிக்க தெரியல, கூட இருக்க தெரியல, நான் சொல்றதுல செய்யறதுல தப்பு கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி குல துரோகின்னு விபீஷணனை ஏசின உடனே விபீஷணனுக்கு புரிஞ்சு போச்சு, இனி இவனுக்கு நல்ல புத்தி சொல்லி பயனில்லை அப்படின்னு அந்த நிமிஷமே ஆகாச மார்க்கமா கிளம்பிட்டாராம். கதையை எடுத்துட்டு கிளம்பி போறார். கூடவே 4 ராட்சசர்களும் கிளம்பினாளாம். உத்பபாத கதா பாணிஹி சதுர்பிஸ் சஹ ராட்சசைஹி. கதா பாணியாக 4 ராட்சசர்களோட கிளம்பிட்டார். இந்த 4 ராட்சசர்களும் விபீஷணாழ்வான் போலயே மனப்பான்மையை உடையவர்கள். இவாள்லாம் ஆகாச மார்க்கமா போய் அடுத்த நிமிஷம் சமுத்திரத்தினுடைய அக்கரையில போய் நிக்கிறா. ராமர் எங்க இருக்காரோ அந்த கரையில. எப்படி நின்றார் அப்படின்னு பார்த்தா, உத்தரம் தீரமாசாத்ய கஸ்தயே வ்யதிஷ்டத. அந்த கரைய போய் அடைஞ்ச உடனே ஆகாசத்துல அந்த பெரிய கதைய தூக்கிண்டு நின்று இருக்கார். கீழே இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் இவரை பார்த்துது. பார்த்த உடனே என்ன சமாச்சாரம், எதற்காக வந்திருக்கான் இவன், ஒருவேளை நம்மளை அடிக்க வந்திருக்கானோ, இவனை நம்ம அடிச்சுடலாம் அப்படின்னு நினைச்சு இவா பேசின்னு இருக்கா. ஒரு சில இடங்கள்ல இந்த குரங்குகள்லாம் கல்லை எடுத்தே அடிச்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய வியாக்கியானங்களும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது எதற்கு தான் வந்தோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா விண்ணப்பிக்கிறார் விபீஷணாழ்வான். அவர் சொல்றார், பரித்யக்த்வாமயாலங்கா மித்ராணி ச தனானி ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி ச த்யக்த்வா புத்ராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதா. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். பரித்யக்த்வா மயா லங்கா, லங்கையை அடியோட விட்டுட்டேன். த்யக்த்வா புத்ராம்ச தாராம்ச, என்னுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் விட்டுட்டேன், எல்லா ஐஸ்வர்யத்தையும் விட்டுட்டேன். ராகவம் சரணம் கதா, இந்த ராகவனுடைய சரணை தேடி வந்திருக்கேன். நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. உடனே போய் அடியன் விபீஷணன் வந்திருக்கேன்னு விண்ணப்பிக்கணும். அந்த சர்வலோக சரண்யனான ராகவன் கிட்டக்க போய் அடியன் வந்திருக்கேன்னு சொல்லணும் அப்படிங்கிற செய்தியை விபீஷணன் சொன்னார். எவ்வளவு அழகா தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை தெரிவித்து சரணாகதி பண்றார் விபீஷணாழ்வான்னு பார்க்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டேன் பரித்யக்த்வா அப்படின்னு விட்டார். பரித்யக்த்வானா என்ன பொருள், எல்லாத்தையும் விட்டாச்சு. ஒரு கால் ராமன் என்னை ஏத்துக்கலனாலும் நான் திரும்பி போறதாக இல்லை, அத்தனையும் விட்டுட்டும் வேற கதியே இல்லாம வேற வழியே இல்லாம உன்னுடைய சரணை தேடி வந்தேன் எம்பெருமானே அப்படின்னு சொல்லக்கூடிய வசந்த தர்மாத்மா விபீஷணன். இவர் இப்படி சொன்ன உடனே என்ன நடந்தது, இவ்வளவு ஆத்துரத்தோட ஒருவன் வந்து சரணாகதி பண்ணினா எம்பெருமான் அவனை அள்ளி அடைச்சு உடனே அபயம் கொடுத்திருக்க வேண்டாமா? ஆனா நடக்கலையே. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இந்த செய்தியை கேட்ட உடனே எம்பெருமான் எல்லார் முகத்தையும் பார்க்கிறார். எல்லா குரங்குகளும் அபிப்பிராயம் சொல்ல ஆரம்பிச்சுதான். இப்படி விபீஷணன் வந்து நிக்கிறாரே, இவரை சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க கூடாதா அப்படிங்கறத பத்தி ஒரு பட்டிமன்றமே நடக்க ஆரம்பிச்சுடுத்து அந்த இடத்துல. இந்த சமயத்துல எல்லாம் கஸ்தயேவ வெதிஷ்டத அப்படின்னு ஆகாசத்துல அந்த பெரிய கதைய தூக்கிண்டு தேமேனு நின்னு இருக்காரு விபீஷணாழ்வான். இவாள்லாம் பேசுறா, ஒத்தொத்தர் ஒன்னொன்னு சொல்றார். சுக்ரீவன் சரியான தேச காலத்துல வரல அப்படின்னுட்டான். அங்கதன் பரீட்சை பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறான். ஷரபன் தூதனை அனுப்பிச்சு அவனுடைய உண்மையான எண்ணம் என்ன அப்படின்னு அறியலாம் அப்படிங்கிறான். ஜாம்பவான் அண்ணனையே கைவிட்டுட்டான், சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறார். மைந்தன் பேசி பார்த்து என்னன்னு அறிஞ்சு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறார். இவா எல்லாரும் விபீஷணனை சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிற கட்சியிலேயே இருக்கா. அவாவா என்ன விஷயம் சொல்றாளோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத ஆராய்ஞ்சு எம்பெருமானுக்கு அழகா எடுத்து சொல்றா. ஒவ்வொருத்தரும் எடுத்து சொல்ற வரைக்கும் விபீஷணாழ்வான் அங்கேயே கஸ்தயேவ வெதிஷ்டத அப்படின்னு ஆகாசத்துல அந்த பெரிய கதைய தூக்கிண்டு காத்துன்னு இருக்கார் பாவம். இவாள்லாம் எதிர்கட்சியில சொல்லி முடிச்சுட்டான். கடைசியில ஹனுமார் இவா சொன்னது அத்தனையும் நிரசனம் பண்ணி விபீஷணன் தர்மாத்மா அதனால சேர்த்துக்கணும் அப்படின்னு சிபாரிசு பண்றார். இவரும் ரொம்ப அழகா பேசி ரொம்ப நாளி பேசி ஆனா விபீஷணனுக்காக பேசி எம்பெருமான் கிட்டக்க தன்னுடைய பட்சத்தை சொன்னார். இந்த சமயத்திலையும் விபீஷணன் பாவம் கஸ்தயேவ வெதிஷ்டத அப்படின்னு ஆகாசத்துல அந்த பெரிய கதைய தூக்கிண்டு நின்றுண்டே இருக்கார். இவா எல்லாரும் பேசி முடிச்ச வரைக்கும் எம்பெருமான் பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு கேட்டுட்டு மெதுவா தன்னுடைய அபிப்பிராயத்தை ராமன் சொல்றார். என்ன சொல்றார், அப்பா நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு ஒரு விரதம் இருக்கு. யாரு எங்கிட்ட சரணம்னு வந்து கேட்டாலும் அவனுக்கு அபயம் கொடுக்கறது அப்படின்ற விரதம் வச்சுருக்கேன். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மமா அப்படின்னு ஒரு விரதம் வச்சுருக்கேன் அப்படின்னு விட்டார். ஒரு கால் ராவணனே வந்து கேட்டா கூட அவனுக்கு அபயம் கொடுத்துடுவேன். விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவண ஸ்வயம்னு வேற சொல்றார். இவ்வளவு தெளிவா விரதம் வச்சுருக்கிறவர் முதல்லயே அபயத்தை கொடுத்திருக்கலாமா? எதுக்காக இவ்வளவு பேர் பேசின்றிருக்கிறதெல்லாம் கேட்டுட்டும் அத்தனை நாளி அந்த விபீஷணாழ்வான காக்க வச்சுட்டும் அப்புறம் அபயம் கொடுப்பானே, முதல்லயே செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. இது பெருமாள் பண்ற வேலை. நம் பிராட்டி என்ன பண்றா? இப்படி காக்க வைப்பாளோ அவள்? யாரையாவது காக்க வச்சதாக சரித்திரம் உண்டா? கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு படி மேல பார்க்க போனா அபயம் வேணும்னு கேட்காதவர்களை கூட ரட்சிப்பாள் பிராட்டி. நாம் முன்னாடியே பார்த்த கதைதான் சர்வபூத ஹிதப்பிரதாங்கிற திருநாமத்துல பார்த்திருக்கோம். ராட்சசிகள்னா சீதையை துன்புறுத்தினார்கள் அசோகவனத்துல. அவர்களுக்கு ஹனுமான் கிட்டேந்து ஒரு ஆபத்து நேர்ந்துடும் அப்படின்னு இருக்கும் பொழுது அவர்கள்லாம் சரணாகதி கூட பண்ணாம இருக்கச்சேயே அபயத்தை கொடுத்துட்டாள் சீதை. ஒரு கால் ஆபத்து நேர்ந்ததுன்னா உங்களை காப்பாத்தறேன் அப்படின்னு திருஜட்டை சொப்பனம் கண்ட போதே சொன்னான். திருப்பி ராவணனை மாய்த்ததுக்கு அப்புறம் ஹனுமான் வரார் சீதாதேவி அழைச்சிண்டு போக. அந்த சமயத்துல ராட்சசிகளை அவர் பார்த்த பார்வையில கொலை நடுங்கி போச்சு வாழ்க்கெல்லாம். அந்த சமயத்துல கூட இவ வந்து கேக்கல, எங்களை காப்பாத்துன்னு சொல்லல ராட்சசிகள்லாம். ஆனா சீதாதேவி என்ன சொன்னா, பவேயம் சரணம் இவகா, இவர்களுக்கெல்லாம் நான் அபயம் கொடுத்துட்டேன், அதனால எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவ கேட்கிற நாழி கூட அவளை காக்க வைக்காம அவளுக்கு அபயம் கொடுப்பா. இது பிராட்டி செய்யக்கூடிய ஒரு பரமானுகிரகத்தின் மகிமை. இந்த மகிமையை ஸ்ரீ பராசர பட்டர் ரொம்ப அழகா கொண்டாடுறார் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல. அவர் சொல்றார், மாதர் மைதிலி ராட்சசீஸ்துவை ததைர் வார்த்ராபராதாஸ்துவயா ரக்ஷந்த்யா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காகம் தம் ச விபீஷணம் சரணம் இத்யுக்தி க்ஷமௌ ரக்ஷதஹ சானஸ் சாந்திர மகாகஸ சுகயது க்ஷாந்திஸ்தவாகஸ்மிகி. அம்மா மைதிலி சீதாதேவி, நீ செய்யக்கூடிய அபயம் எப்பேற்பட்டது! ஆர்திராபராதர்கள் கூட நீ அபயம் கொடுக்கற. சொட்ட சொட்ட அபராதம் பண்ணி இருந்தாலும் அவர்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே அபயம் அப்படின்னு சொல்லிடுற. ஆனா எம்பெருமான் ராமனோ கொஞ்சம் காக்க வச்சுதான் அனுகிரகம் பண்றான். விபீஷணாழ்வானுக்கும் அப்படிதான் பண்ணினான். அந்த காகாசுரனையும் த்ரீலோகான் சம்பரிக்ரம்யான மூன்று உலகத்தையும் சுத்த விட்டுட்டு அப்புறம்தான் அபயம் கொடுத்தார் எம்பெருமான். அப்படி காக்கம் தஞ்ச விபீஷணம் சரணம் இத்யுக்தி க்ஷமௌ ரக்ஷதஹா, சரணம்னு அவ சொல்லி அதுக்கப்புறம் காக்க வச்சுதான் ரட்சிக்கிறார் எம்பெருமான். ஆனா நீயோ ரக்ஷணம் பண்றதுக்கு ஓடி வருகிறாய். அதனால இந்த ராமருடைய கோஷ்டி உன்னுடைய கோஷ்டி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கா. உன்கிட்டக்க சரணாகதி பண்ணவா அல்லது உன்னுடைய அபயத்தை எதிர்பார்த்துண்டு இருக்கக்கூடியவா, அதே போல ராமர்கிட்ட சரணாகதி பண்ணவா, இப்படி ரெண்டு கோஷ்டி இருக்கா. இதுல எந்த கோஷ்டி வலிமையா இருக்கு அப்படின்னு பார்த்தா உன்னுடைய கோஷ்டி தான் வலிமையா இருக்கு சீதாதேவி. ராமர்னுடைய கோஷ்டி கொஞ்சம் லேசா எடுத்தா, லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருத்தா அப்படிங்கறா. என்னதான் இருந்தாலும் உன்னுடைய கோஷ்டிக்கு இருக்கக்கூடிய பெருமை அவருடைய கோஷ்டிக்கு இல்ல போல தெரியறது. ஏன்னா நீ அவ்வளவு சுலபத்துல உன்னுடைய க்ஷாந்தியை காண்பிச்சுட்டாய், க்ஷமையை காண்பிச்சுட்டாய். க்ஷாந்திஸ்தவ ஆகஸ்மிகி அப்படிங்கிறார். உன்னுடைய பொறுமை எதையும் எதிர்பார்த்து இல்ல, ஒரு வார்த்தை வந்து கேட்கணும் காத்துருக்கணும் அப்படின்லாம் நீ எதிர்பார்க்கறது இல்ல. உடனே உன்னுடைய க்ஷமையை பொழிந்து தள்ளுகிறாய். அதனால உன்னுடைய கோஷ்டியில வந்து சேர்றதுதானே எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சுவாமி பராசர பட்டர் கொண்டாடுகிறார். இப்படி காக்க வைக்காமல் கருணையை பொழியக்கூடியவளாக இருக்கிறதுனால இவளுக்கு ஒருவித அப்பழுக்கும் சொல்ல முடியாத கருணையை பொழியக்கூடியவள்னு பேர் உண்டு. அப்பழுக்கே இல்லாமல் கருணையை பொழியக்கூடியவளுக்கு அனகா அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. இத அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அவருடைய நிருக்தி ஸ்லோகத்துல சொல்றார். அனகா லக்ஷ்மீஹி கஸ்மாத் அபகாரிஷ்வபி தயாவதீயஸ்மாத் இதமபி மாருதி கோபாத் ராட்சச வனிதாபிரக்ஷணே திருஷ்டம். அனகா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் காக்க வைக்காமல் கருணையை பொழியக்கூடிய கருணா ரூபியின் கருணை நமக்கு என்றென்றும் கிட்டும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். அனகாயை நமஹா.